காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். உன் எண்ணம் என்னும் ஏட்டில் என் எண்ணை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. வழக்கையில் வளையல்கள் அல்லவா இன்று வளைக்கை வளைக்கின்ற நாள் அல்லவா? சுகம் வளைக்கை வளைக்கை உண்டானது. இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா? இந்த கண்ணம் இங்கு நான் இருந்தேன் வெறும் எழுத்தாக, நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாக. காதலேனும்